மங்களம் குருபி சந்திரமௌளே கரையே வரசக்தி கணபதி சாரதாம்பிகை சங்கராச்சாரியரியே மங்களம் குருபி சந்திரமௌளே கரையே வரசக்தி கணபதி சாரதாம்பிகை சங்கராச்சாரியரியே காலபைரவகே காளி துர்கிகே அம்ப பவானி கம்பத கணபதி சண்டி சமுண்டிகே மங்களம் குரு சந்திரமௌளேஸ்வரையே வரசக்தி கணபதி சாரதாம்பிகை சங்கராச்சாரியரிகே மல்லிகார்ஜுனகே மங்களம் குரு சந்திரமௌளேஸ்வரையே வரசக்தி கணபதி சாரதாம்பிகை சங்கராச்சாரியரிகே துங்கபத்ரேகே சுங்கவாசனிகே சிங்கேரி புரதனி நெல சீருவா சாரதாம்பிகே சுங்கேரி புரதனி நெல மங்களம் குரு சந்திரமௌளேஸ்வரையே வரசக்தி கணபதி சாரதாம்பிகை சங்கராச்சாரியரிகே வரசக்தி